லீலைகளில் மன்னவன் ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளில் இந்திரன் நானாடும் நாட்டம் பாருங்கள் நிகரேது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் குஸ்திகளில் வீரன்ன என யாரும் ஏற்றாது அதுதானே கூடாது என வெல்ல யாரும் கிடையாது எதிர்கின்ற ஆடேது யாக்காதிலும் சுற்றுவேன் நான் தான் சகலகல வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ Oh! Hey! Leave it up!